శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కీకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యశవాగృతి పర్యంతాయ తిరాదిసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. నమఃపున్నగనధ్యాయ వైకుంఠ వశవర్తినే శృతి సింధు సుధోత్పాద మందరాయ గరుత్మతే. జయ గరుడ సుపర్ణ దర్వీకరాహార దేవాధిపాహార హారిణ్యే దివౌకస్పతి క్షిప్త దంభోళి ధారాకిణా కల్ప కల్పాంత వాతోల కల్పోదయనల్ప వీరో వీరాయితోద్యమత్కార దైత్యారి చైత్రధ్వజారోహ నిర్ధారితోత్కర్ష సంకర్షణాత్మన్. இதுல ரெண்டாவது சம்போதனம் ஜெய கருட சுபர்ண, இதுல சொல்லச்சு எல்லாமே கருட சுபர்ண தர்வீகராகார தேவாதிபாகார ஹாரின்னு இதெல்லாம் சம்போதனம். இந்த கருத்மானை பார்த்து இவ்வளவு விசேஷங்களை சொல்லி சொல்ற, இதுக்கு அடுத்த சம்போதனம் பெருசா சொல்லி சொல்றது. திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப கல்பாந்த வாதூல கல்போதயா நல்ப வீராயுதோத்ய சமத்கார ஜைத்யாரி ஜைத்ரத்வஜாரோஹ நித்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷண ஆத்மன்னை என்பதாக. இதனுடைய சாமான்யமான அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா இதனுடைய விசேஷங்களை பார்க்கலாம். திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப என்பதாக அடுத்தது. திவௌகஸ்பதி என்பது இந்திரனுடைய பெயர், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கவர். அந்த திவௌகஸ்பதியான இந்திரனாலே க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப, இது கருத்மான் மேல பிரயோகம் பண்றார். வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ற இந்திரன், அதனுடைய நுனி ரொம்ப ரொம்ப கூர்மையானது, அதனால அந்த வஜ்ராயுதத்தினுடைய நுனி கூர்மையா இருக்கிறதுனால கருத்மான் மேல அதுக்கு ஒரு ரணத்தை ஏற்படுத்துறது. ஆனா அதுக்கெல்லாம் கருத்மானுக்கு ஒன்னும் பெரிய தீங்கு ஏற்படல. இருந்தாலும் கூட அந்த கருத்மானுக்கு உடம்புல அங்க அந்த விழுப்புண்ணு ஏற்படுறதோ இல்லையா, அது அடிச்சதுனால வரக்கூடிய ரணம், ரணத்தினால ஒரு புண்ணு, அது தாவையாத்தினா விழுப்புண்ணுன்றது ஏற்படுறது. அதுவே ஒரு அலங்காரமாக இருந்துருக்கு என்பதாக சொல்லி சொல்ற. தம்போளி தாரா கிணா கல்ப என்பதாக இதுல இந்திரனை பொறுத்த வரைக்கும் பல சமயங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், அந்த தன்னுடைய நிலையிலேருந்து அதுக்கு யாரானா ஒருத்தர் எதிர்மறையாக நடந்து கொள்கிற மாதிரி இருந்தாக்க அது யாருன்னு கூட பாக்கறது இல்ல, அவ என்ன உபகாரம் பண்றதுன்றத கூட பாக்கறது இல்ல. ஒரு பொறுத்துக்க முடியாத ஒரு தன்மை இந்திரனுக்கு இருக்கும். பெருமாள் கண்ணன் நரகாசுர வதம் பண்ணிட்டு வரு, இதே பூமி பிராட்டி பிரார்த்தனை, அதிதி தேவியினுடைய பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனைக்கு இணங்கிதான் தேவர்களுக்கு அனுகூலம் பண்றதுக்காக தான் பெருமாள் நரகாசுர வதம் பண்ற. நரகாசுர வதம் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பி வரச்சே இந்திர பட்டணத்துல ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு வரு, அந்த ஒரு துளி ஒரு புஷ்பத்தை சத்தியபாமிக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு இஷ்டப்படல. ஏன்னா அங்க வரைச்சே இவரை மனுஷல் மாதிரி நினைக்கிறேன், அந்த சத்தியபாமியையும் கண்ணனையும் மனுஷா மாதிரி இந்திராணி நினைக்கிறா. தன்னுடைய ஸ்தானம், தனக்கு ஒரு உயர்வு, அதுல இருந்து துளி கூட இறங்கக்கூடாதுன்றதுதான் அவளுடைய ஒரு எண்ணம். இந்த அமிர்த விஷயத்துல வரைச்சே இது பின்னாடியும் மறுபடியும் இதே கருட தண்டகத்திலேயே இந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறேர், கருடன் எதுக்காக அமிர்தத்தை கொண்டு வந்தேர் என்பதெல்லாம். அவருக்கு ஒன்னும் அமிர்தத்தை சாட் ஆகணும்ன்றதெல்லாம் ஒன்னும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவ அம்மாவை விடுதலை பண்ணணும், அதுக்காக அந்த வினத்தைக்கும் கத்ருக்கும் நடந்த ஒரு ஒருத்தருக்கொத்தர் ஏற்பட்ட ஒரு அபிப்பிராய பேதங்கள்னால கத்ருவுனால ஏமாத்தப்பட்டவராக ஆயிட்டா வினத. அவளை ரட்சணம் பண்றதுக்கு யாருக்குதான் அம்மாவை ரட்சணம் பண்ணாத இருக்கணும்னு தோணும். அப்ப அந்த வினத்தையே ரட்சணம் பண்றதுக்காக தான் கருத்மான் அமிர்தத்தை கொண்டு வர. இந்த அமிர்தத்தை கொண்டு வரச்சே கூட அதுல அமிர்தத்தை தான் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது, தேவர்கள் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறவா. ஆகையால யுத்தம் நடக்கிறது. இந்திரனுக்கும் கருத்மானுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்திரன் இடத்துல பல ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதுலயும் வஜ்ராயுதம்ன்றது பிரதானமான ஆயுதம். இந்த வஜ்ராயுதத்தை பெறுவதற்கு எத்தனையோ தபஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கு. அதுலயும் ஏதோ மகர்ஷிகளுடைய அனுகிரகத்தினால வந்தது இது வஜ்ராயுதம். அப்ப அந்த வஜ்ராயுதத்தினால ஒரு அடி பட்டதுன்னாக்க அது மலைகளுடைய ரக்கைகளையே பேர்க்கக்கூடியது, அவ்வளவு வலிமை வாய்ந்தது வஜ்ராயுதம்ன்றது. அப்ப கருத்மான் இடத்துல பிரயோகம் பண்ணாக்க கருத்மான் இடத்துல திருமேனியில அங்கங்க ஒரு விழுப்புண்ணு ஏற்படுறது, அதுவே அலங்காரமாக இருந்துட்டு இருக்கு. ஒரு வீரனுக்கு விழுப்புண் தான் அலங்காரமாக கருதப்படுகிறது. ஆகையால அங்க சொல்லச்சு கருத்மான் தாசஸ்தகா வாகன வாசன எஸ்தேவிதானம் வெஜனந்திரயமயான்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த பெருமாள் திருவடியினுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்ட ஒரு திருமேனில கருத்மன் திருமேனில ஏற்பட்ட ஒரு விழுப்புண் இருக்க இவருடைய வேகம் தாங்காத அவர் காலால உதைக்கிறேன், அந்த திருவடியால வேகமா போ வேகமா போன்னு உதைக்கிறேன். அதனால அவருக்கு ஒரு விழுப்புண் ஏற்படுறது, அதுவே அவருக்கு அலங்காரமாக இருக்குன்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். அதே மாதிரி யா தாமோதர இதி நாமதா தவாசியத்து சா தாமா கிள கிணக்காரிணி பபூவா என்பதாக ஆழ்வான் வரதராஜஸ்தவத்துல சாதிக்கிற பெருமாளுக்கு தாமோதரன் ஒரு திருநாம். தாமா அப்படின்னா கயர், கயிறை கொண்டு கட்டினது, அந்த கட்டினத்தினால ஒரு தழும்பு ஏற்படுறது. ஆகையில்தான் அவர் தாமோதரனாக ஆறு. அப்போ யசோதை பிராட்டினால கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று பெருமாளை சொல்லி சொல்ற மாயன்னு ஆச்சரியமான சக்தி உடையவன் அவன். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். யசோத பிராட்டி கட்டல, பெருமாள் கட்டுண்டே, பெருமாளுடைய சங்கல்பம். அவ பாவம் வேத்து விறுவிறுக்க எத்தனை கயிறை சேர்த்தாலும் பெருமாள் திருமேனிய கட்ட முடியாது இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஐயோ பாவம் இதுக்கு மேல அம்மாக்கு கஷ்டம் வேண்டாம் நாம கட்டின்றுவோம்னு கட்டின்ற பேர் அவர் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு கண்ணனை சொல்லி சொல்றோம். அந்த அது அந்த தேவ பெருமாளை சேவிக்கிறேன் ஆழ்வான். கண்ணன் கண்ணன் கருகிற மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான் என்ன, அந்த தேவ பெருமாள் வேற இல்ல கண்ணன் வேற இல்ல அவரே தான். அந்த பெருமாளுடைய திருமேனியில இந்த மூன்று தழும்பு இருந்துட்டு இருக்கான் இடுப்புண்ட. அந்த மூணு தழுப்பும் தழும்பும் எதை சொல்றது என்ன, யா தாமோதர ஈட்டி நாமதா தவாசீத்துன்னு. உனக்கு தாமோதரன்னு ஒரு பேர் வந்தது, அதுக்கு காரணமானது என்ன, நீ ஒரு காலத்துல யசோதை பிராட்டியினுடைய கயிறனாலே கட்டுனால ஐயோப்பா ஒண்ணு சர்வேகி வசிய விஷயே சர்வோகி வசிய விஷயே விவரணோதி வீரியம்னு அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற. தன்னிடத்துல தனக்கு அடங்கினவாள்னு யார் நினைக்கிறாளோ அவள் விஷயத்துலதான் எல்லாரும் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பானாம். யாரானா தனக்கு எதிரை எகிர்றவனா இருந்தான்னாக்க அவளிடத்துல யாருமே சொல்ல மாட்டார். ஆத்திலேயே பார்க்கலாம், அந்த பையனோ அல்லது மனைவியோ யாரான சாதுவா இருந்துட்டு நாம சொல்ற வார்த்தையெல்லாம் அவ கேட்டு இருந்தாள்னாக்க அப்பதான் இவ இந்த புருஷால் என்ன பண்ணுவா, தன்னுடைய பௌருஷத்தை காண்பிப்பா, தான் ரொம்ப பெரிய இதுவாட்டம் காண்பிப்பா. அவ திருப்பி பேசுற ஆரம்பிச்சுட்டா மனைவியோ மகனோ அப்படின்னாக்க ஒண்ணுமே சொல்ல மாட்டா, வாய்மண்டு இருந்துருவா. அந்த மாதிரி யசோதை பிராட்டி நினைச்சாலும் கண்ணன் தனக்கு வசியமானவன் என்பதாக அவளுடைய எண்ணத்தை வீணாக்க வேணான்றதுக்காக தான் பெருமாள் அந்த யசோத பிராட்டியானால கட்டும் பொழுது தான் கட்டுண்டவனாக ஆனார் என்பதாக அங்கு அதிமானுஷத்துவத்துல சாதிக்கிறார். அது பிராக்டிக்கலான விஷயம், சத்தியமான விஷயம். இப்ப இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னாக்க, இது பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்திரனோட யுத்தம்ன்றது சாதாரண யுத்தம் இல்ல. இந்திரனோட யுத்தம் நடக்கிச்சு, அப்போ வஜ்ராயுதத்தால அடிபடுற, ஆனா அடிபட்டதுனால ஒண்ணு பெருசா பாதகம் இல்ல. ஆகையாலதான் நேத்தியே அந்த வஜ்ராயுதத்துக்கு ஒரு பெருமை இருக்கு, அந்த பெருமையை குறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு ஈரக மாத்திரம் உதுத்தேர் அந்த வஜ்ராயுதத்தினுடைய அடியினாலு நேத்தி பார்த்தோம் நாம விருத்தாந்தத்துல வரைச்சே. இன்னி விருத்தாந்தத்திலயும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டேன், வஜ்ராயுதம் வஜ்ராயுதத்தினால ஒரு அடி விழுந்தது, அதனால ஒரு விழுப்புண் ஏற்பட்டது, அந்த விழுப்புண்ணே கருத்மானுக்கு அலங்காரமாக ஆயிடுத்து. விகட விரோபித வீரவுரணான்னு 14,000 ராட்சசர்களை பெருமாள் ராமன் ஒத்தரா இருந்து அவர் வதம் பண்ணிட்டு திரும்பி வரைச்சே உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டின்னு இருக்கான். அப்ப பார்த்தோம்னா அந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோம்னாக்க அவருக்கு ஒரு அடையாளம், விழுப்புண்ணுன்றது அவருடைய வீரனாக இருக்கிற தன்மைக்கு அடையாளமாக ஆயிடுச்சு என்பதாக சொல்ற. திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா, தாரான்றது இந்த நுனி, இந்த நுனி ரொம்ப ரொம்ப தீக்ஷணமா இருக்கான், கூர்மையாக இருந்துட்டு இருக்கான். அது பட்டதுன்னாக்க யாருக்கா இருந்தாலும் ஒரு கஷ்டம் ஏற்படதான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோட அதுவே கருத்மானுடைய ஒரு பெருமையை பறைசாற்றுவதாக இருக்குன்னு சொல்ற. திவௌகஸ்பதிக்ஷிப்தம்போளி தாரா கிணா கல்ப கல்பாந்தமாதூல கல்போதயா நல்ப வீரா இதோத்ய சமத்கார கல்பாந்தவாதூல. மகாப்பிரளய காலத்துல கல்பாந்தம்ன்றது பிரளய காலம்னு அர்த்தம். ஒவ்வொரு கல்பம்னு சொல்லி சொல்றது 4 யுகங்கள் சேர்ந்தது வந்தாக்க இதுல அவாந்த ஒரு ஒரு கல்பம் முடியறதுன்னு அர்த்தம். இதுல அவாந்தர பிரளயம் மகாப்பிரளயம் என்பதாக 2 விதமான பிரளயங்கள். பிரம்மாவனுடைய ஒரு பகல் 4 யுகங்கள், இன்னொரு ஒரு பகல் இரவு 4 யுகங்கள் என்பதாக. அந்த மாதிரி பார்த்தோம்னா அவாந்தர பிரளயம்ன்றது ஒவ்வொரு பகலும் ராத்திரியும் முடிஞ்ச உடனே வரும். பிரம்மாவுக்கும் 100 வயசு கணக்கு, அவளுடைய மானத்துல 100 வருஷம் ஆச்சுன்னா அப்ப மகாப்பிரளயம் வந்ததுன்னு மொத்த சிருஷ்டியும் மறுபடியும் பண்ண வேண்டி வருது. அந்த மகாப்பிரளய காலத்துல கல்பாந்தத்துல ஒரு காத்து அடிக்குமா, அந்த காத்து பெரிய காத்து, பெருங்காத்து. அத வந்து அத யாராலையும் இப்படிப்பட்டதுன்னு எல்லாம் சொல்லவே முடியாத ஒரு காத்தானது அது. அந்த மகாப்பிரளய காலத்துல எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருக்கும், வெள்ளமா இருக்கும். அங்க வடபாக்னின்னு குதிர முகம் வடிவுல அக்னி இருந்துட்டு இருக்கும், பெருங்காற்று. இதெல்லாம் மகாப்பிரளயத்துல வர ஒரு சன்னிவேசம் அது. அப்ப அந்த கல்பம் முடியுது, அந்த கல்பாந்தம். ஆகையால அந்த கல்பாந்தத்துல வரக்கூடிய காத்து எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காத்து அடிக்குமா. எப்போன்னா கருத்மான் கேள்னாக்க அது ஒரு கருத்மானுடைய ஒரு வீரம், அந்த வீரத்தினால அந்த ரெக்கை அப்படி வீசிண்டே வருவே, அந்த ரெக்க வீசுற ஒரு காத்து மகாப்பிரளய காலத்துல அடிக்கிற காத்து மாதிரி இருந்துருக்கோம்னு சொல்லி சொல்ற. அப்போ தத்சதிருஷம், அதுக்கு சமானமான ஆவிர் பாவம், கருத்மானுடைய ஆவிர் பாவம் இருக்கு. இப்ப பெரிய பெருங்காத்து அடிக்கும், சரி என்ன ஆயிடுதோ என்னமோ ஆயிடு போடுது அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தோம்னாக்க அந்த கடைசியில அந்த பெருங்காத்து அடிச்ச பிற்பாடு பார்த்தோம்னா கருத்மான் எழுந்துருவேறான். ராமாயணத்துல யுத்த பூமியில நாகாஸ்திரத்தால இந்திரஜித்து ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரையும் அப்படியே மூச்சடைய சொல்றா, யுத்த பூமியில விழுந்து கிடக்குறார் ரெண்டு பேரும். இந்திரஜித்துக்கு பெரிய சந்தோஷம், உத்கோஷம் பண்றான் இந்திரஜித்து. ஆஹா, ராமர்ல இதுல இருந்து இந்த நாகாஸ்திரத்துல இருந்து இனிமே விடுபடவே முடியாது, அவ்வளவுதான் ராமருடைய இது முடிஞ்சு போச்சு, ஆயுஷம் முடிஞ்சு போச்சுன்னு. சீதா பிராட்டிய புஷ்ப விமானத்துல ஏத்திண்டு வந்து தோபார்ணி ராமன் ராமன் சொல்லி சொன்னையே, பெரிய வீரன் சொல்லி சொன்னையே, தோபார்ணி சொல்ற ராமனும் லக்ஷ்மணனும் இங்க விழுந்து கிடக்குறா பாருன்னு காண்பிக்கிற அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல மொத்த மத்த வானரர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாது, அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே நடக்கிற விஷயம், ராமாயணம் யுத்தம் ஆரம்பத்திலேயே நடக்கிற விஷயம் இது. இதுக்கு என்ன இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டு எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு பெருங்காத்து அடிச்சுதான், இது என்னதுன்னு தெரியலையே, என்னவோ காத்து அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்காளாம். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா கருத்மான் அங்க தோன்றான், கருத்மான் வரேனான். தாசஸ்தகா வாகனம் ஆசனம் என்பதாக ஆளவந்தார் சாதிச்ச மாதிரி தோழனாக, ராமனுடைய தோழனாக அந்த சன்னிவேசத்துல கருத்மான் வந்து நாகபாசத்திலேருந்து பெருமாளை விடுவிக்கிறேர். அப்போ ஒரு அடிக்கிற காத்து, கருத்மான் வரைச்சே ஒரு காத்து அடிச்சதே, அது ஊழி காலத்து காத்து மாதிரி இருந்தது என்று வால்மீகி சொல்றார். அந்த நிலையை இப்ப மனசுல வச்சுண்டு சுவாமி சாதிக்கிறார். இங்க கல்பாந்த வாதூல கல்போதயல்ப வாதூல கல்ப உதயம், அந்த கல்பாந்தத்துல நடக்கக்கூடிய ஒரு காத்து, அந்த காத்துக்கு சமானமாக இருந்திருக்கிற ஆவிர் பாவம்னா கருத்மான் எழுந்தருளுவதற்கு முன்ன அவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது, பிரமாதமான ஒரு விசேஷங்கள்லாம் நடக்கிறதுன்னு அர்த்தம். கல்போதயானல் கல்போதய அனல்ப வீராயிதோத்ய சமத்கார. இதுக்கப்புறமா கருத்மானுடைய வீரம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, அளவுக்கு அளவிறந்ததாக இருக்கு, அதாவது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அந்த வீரத்னால உத்திய சமத்கார அதுல உண்டாகிற சமத்காரத்தை உடையவர் என்பதாக சொல்ற. வீரம் மாத்திரம் இருந்தா போறாது, அதாவது சந்தோஷத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கணும். அந்த வீரம் மாத்திரம் இருந்ததுன்னா சில சமயத்துல ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத, விவேகம் இல்லாத வீரம் பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆனா கருத்மானுடைய வீரம் அப்படிப்பட்டது இல்ல, விவேகத்தோட இருந்திருக்கிற வீரம் தான். இந்த சமத்காரம்ன்றது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாபார விசேஷம் அது, அப்படி இருந்திருக்கிற ஒன்று. அதாவது கருத்மானுடைய ஒரு வீரம்ன்றது பெருமாளாலேயே கொண்டாடப்படுவதாக இருந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படிப்பட்ட அனல்ப வீராயுதோத்ய சமத்கார இது ஒரு சம்போதனம், இந்த கருத்மானுக்கு உண்டான சம்போதனம். அப்போ தைத்யாரி தைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன், தைத்யாரி தைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன். தைத்யாரி, தைத்யாள் என்றது சொல்லச்சே அசுராளை சொல்லி சொல்றோம், அசுராளுக்கெல்லாம் அரி எதிரியாக இருந்திருக்கேன். பெருமாளை பொறுத்த வரைக்கும் சமோகம் சர்வபூதானு சொல்லி எல்லாருக்கும் சமமானவராக தான் இருந்துருக்கு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதைதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லச்சு, ராகவ சர்வலோக சரண்யாயன்னு விபீஷணனுடைய வார்த்தை. எல்லாருக்குமே சரண்யனாக இருந்திருக்கிறவர், இன்னார் இனியார் என்று இல்லாமல் மனுஷியன் தேவதைகள் தான் இல்ல, அசுராளுக்கும் அவர் தான் சரண்யனாக இருந்திருக்கார், பட்சிகளுக்கும் அவர் தான் சரண்யனாக இருந்திருக்க, எல்லாருக்குமே சரண்யனாக இருந்திருக்கிறவர் அவர். அந்த மாதிரி வரைச்சு இப்ப அசுரர்களுக்கு அரி எதிரி என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டேன். அசுரர்கள் தேவதைகளுக்கெல்லாம் எதிரியாக இருந்திருக்கா, அவளுடைய செயல்கள் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கு. அந்த மாதிரி வரைச்சு தேவதைகள் மொத்த பேரும் பெருமாளை ஆசிரியத்துவா, பெருமாளிடத்திலேயே சரணாகதி பண்ணுவா. சரணாகதி ரக்ஷணம்ன்றது ஒரு பரம தர்மம், அந்த பரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர், எப்பவுமே அனுஷ்டிக்கிறவர். அதுக்கு தடங்களாக இருக்கிறவா யாரா இருந்தாலும் தன்னுடைய ஆசிரித்தர்களுக்கு, தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு யார் எதிரியோ அவ எல்லாம் தனக்கும் எதிரி என்று பெருமாள் நினைக்கிற. ஆகையாலதான் இங்க சொல்லச்சு தைத்யாரி என்று சொல்றோம். ஆனா இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அசுர வம்சத்தை சேர்ந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச, அங்கேயும் அதிமானுஷத்துவத்துல சொல்ற இன்னும் சமுத்திரத்தை தாண்டவே இல்ல, சமுத்திரத்துல அணை கட்டல, ஒண்ணுமே பண்ணல, இங்கேயே கூட்டு வந்து அந்த விபீஷணர் ராமனிடத்துல சரணாகிதி பண்ண உத்தர கணத்துல அங்கேருந்து லக்ஷ்மணனை கூட்டு சமுதிரத்திலேருந்து ஒரு தோண்டி ஜலம் கொண்டு வான்னு சொல்ற, அவருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு இப்பயே உனக்கு லங்கா சாம்ராஜ்யத்துக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி சொல்ற. இது யாரால முடியும்? இது பெருமாள் ஒத்தராலதான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. அதே மாதிரி பிரஹ்லாதனும் அசுர வம்சத்துல பிறந்தவன் தான், ஆனா அதுல இருந்தாலும் அவனுக்காக அனுகிரகம் பண்றேன். பிரஹ்லாதனுக்கு மாத்திரம் இல்ல, பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றேன். சுவாமி தேசிகன் அமரநாதிபிரான் முனிவாகன வியாக்கியானம் முனிவாகன போகத்துல சொல்லச்சே, பலி சக்கரவர்த்திக்கு எப்படி எதுக்காக அனுகிரகம் பண்றேன் அப்படின்னா, தன்னுடைய பக்தனான பிரஹ்லாதனோட குடல் துவக்கு இருக்கிறபடினால பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சாதிக்கிற. அந்த மாதிரி வரைச்சே பெருமாளை பொறுத்த வரைக்கும் தன்னை ஆசிரித்தவாள் ஆசிரித்தவாள் அவளை சேர்ந்தவ கேசவன் தமர் எமரே எழுகிறப்புன்னு சொல்லி 14 தலைமுறைகள் உள்ளவர்கள் எல்லாருக்குமே பெருமாள் அனுகிரகம் பண்றவ. ஆகையால இவாளுக்கு யார் ஆசிரித்தாளுக்கு விரோதியாக இருந்திருக்கிற அசுர வர்க்கம் உண்டோ அவளுக்கு சத்ருவாக பெருமாள் இருந்திருக்கேன்னு அர்த்தமே தவிர, அதுலயும் நல்லவாள் இருந்தாள்னாக்க அவள் எல்லாம் அழிக்கிறவர் இல்ல. ஜெயித்தாரி ஜெயித்ரத்வஜாரோக, அவருடைய துவஜம் அவருடைய ஜெயத்த வெற்றியை பறைசாற்றுகின்ற துவஜம், அந்த துவஜத்துல கருத்மான் எழுந்தருளியிருக்க. இது கருத்மானுடைய ஒரு அவதாரங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பெருமாள் சொல்லுவே, உன்னுடைய வீரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு. சரி, ஆகையால நான் வந்து உனக்கு 2 வரன் நான் கொடுக்கறேன், அந்த வரனை நீ பெத்துக்கோ அப்படின்னு சொல்லுவே. நீர் என்ன எனக்கு வரன் கொடுக்கறது, நான் தான் உனக்கு வரன் கொடுக்கறேன், இந்த வரனை நீர் வாங்கிக்கோமேனு பெருமாளை பார்த்தே சொல்றவர் கருத்மான். அப்பேற்பட்ட ஒரு தன்னம்பிக்கையோட இருந்துட்டு இருக்கிறவர். இதெல்லாம் அவதார தசையில அந்த தன்னுடைய பெருமைய காண்பிக்கிறவர். அதுக்காக பெருமாள் தன்னையும் குறைச்சலா இருக்கு. இப்ப கருத்மான இடத்துல இருந்து பெருமாள் வரன் வாங்கிட்டேறான், 2 வரன். ஒரு வரன் என்ன, நீ எனக்கு வாகனமா இருக்கணும்னு ஒரு வரன். இன்னொரு வரன் என்னன்னா, நீ என்னுடைய கொடியில எப்பவும் இருக்கணும் அப்படின்னா. இவர் பெருமாள் அவருடைய ஒரு வீர எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அவருக்கே அவருடைய ரத்தத்திலேயே ஒரு கொடியில போய் அவர் இருக்கார், கருத்மான் இருக்கார்னாக்க, அப்ப கருத்மானுக்கு எவ்வளவு பெருமைன்றத கொஞ்சம் பாருங்கோ. அதை தெரியப்படுத்துறதுதான் இது. ஜெயித்யாரி ஜெயித்ரத்வஜாரோக நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன்னே. இதனால என்ன ஏற்பட்டது, என்ன கருத்மானுடைய பெருமை நிலைநாட்டப்பட்டது என்பதாக. நிர்தாரிதோத்கர்ஷா, கருத்மானுடைய உத்கர்ஷமானது நிர்தாரித்தம். அதுக்கப்புறமா சங்கர்ஷணாத்மன்னை, சங்கர்ஷண ஸ்வரூபமாக கருத்மான் எழுந்தருள் இருக்கேன்னு சொல்லி சொல்ற. பெருமாளுக்கு 5 நிலைகள், பரம், யோகம், விபவம், ஹார்தம், அர்ச்சை என்று. இதுல வியூகத்துல வரிசை வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன்னு சொல்லி 4 வியூகங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 4 வியூகங்கள்ல சங்கர்ஷண ரூபமாக கருத்மான் எழுந்தருள் இருக்கேன்னு சொல்ற. கருட பஞ்சாசத்துல 2வது ஸ்லோகத்துல இந்த விஷயத்த சுவாமி தேசிகன் இன்னும் ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க. வேத ஸ்வார்த்தாதிரோடோ பகிர பகிரபிவ்யக்தி மத்யேதி யஸ்யாம் சித்தி சாங்கர்ஷணீசா பரிணமதியஜா சாபவர்கத்ரிவர்கா பிராணஸ்ய பிராணமன்யம் பிரணிஹித மனசோ யத்ர நிர்தாரயந்தி பிராச்சீசா பிரம்ம வித்யா பரிஜித கஹனா பாதுகாருத்மதீனஹ. இது 2வது ஸ்லோகத்துல சொல்ற. இது கருட மந்திரத்துல இருக்கக்கூடிய விசேஷம். இது வேத ஸ்வரூபனாக இருக்கிற கருத்மான் ஸ்வார்த்தாதிரூடாக தனக்கு அர்த்தமாக இருந்திருக்கிறது. அதாவது நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக எழுந்தருளியிருக்கிறவர் எம்பெருமான். வேதம் வாக்கு, வேதத்தினாலே சொல்லப்படும் பொருளாக இருக்கிறவர் எம்பெருமான். அவர் வெளியிலையும் உள்ளேயும் பிரகாசத்தை அடைகிறார்னா எதால? அந்த கருத்மான் மேல ஏறினத்தினாலதான் அந்த கருட சேவையே அந்த பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கறதாக இருந்துருக்கு. அந்த கருட மந்திரத்தினால தர்மார்த்த கோபம் காம் மோட்சம்னு சொல்லக்கூடிய எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு அர்த்தம். சாங்கர்ஷணி சங்கர்ஷண ஸ்வரூபமான அப்படி என்பதாக சொல்லி சொல்றது. அப்போ அந்த சங்கர்ஷணம்ன்றது சொல்லச்சே விஷ்ணு சங்கர்ஷணாக்கிய விஜயான பலசாலினா மூர்த்தி ஜானபலாக்கியாவா சர்வாதார ஸ்வரூபிணி மகிமேதி ஜெகத்தாது விஜ்னேயோ விஹகேஸ்வரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெருமாளுக்கு ஜான பலஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு ஆறு குணங்கள் விசேஷமாக சொல்லப்படுகின்றன. அந்த ஆறு குணங்களுக்கும் ஷாட்குண்ய பூர்த்தி பகவான் பேர் வந்தது. இந்த ஷாட்குண்ய ஆறு குணங்களுக்கும் எங்க பூர்த்தி இருந்துருக்கோ அவர் தான் பகவான் சொல்லப்படுகிறது. அப்படி பகவானாக இருக்கிறவர் பெருமாள். இந்த வியூக திசையில வரச்சே ஒவ்வொரு வியூகத்திலையும் ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமா இருக்கும். மீதி ஆறு குணங்கள் நாலு குணங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, இந்த ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகம். அந்த சங்கர்ஷணம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஞான பலம், ஞானம் பலம், இது ரெண்டுத்தினுடைய குணங்கள், இந்த ரெண்டு குணங்களுடைய வெளிப்பாடு ஏற்படுமா? ஞானபல சாலினா மூர்த்தி ஞானபலாக்கியாவா சர்வாதார ஸ்வரூபிணி, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்திருக்க இப்படிப்பட்ட மகிமை இருக்கக்கூடிய அவர் தான் அந்த சங்கர்ஷணர் தான் கருத்மானாக அவதாரம் பண்ணார்னு. இது பெருமாளுடைய அவதாரம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். முதல் இதுல வரச்சே முதல் சரணத்துல சொல்லச்சேயே பெருமாள் வாகனமாகவும் அதுல அமர்ந்து இருப்பவராகவும் ரெண்டுமாகவே பெருமாள் எழுந்தருள் இருக்கேர்னு கருட பஞ்சாசத்துல சொன்ன பிரகாரத்துல அந்த சங்கர்ஷணரே கருத்மானாக அவதாரம் பண்ணினதுனால அவரை சங்கர்ஷணாத்மன்னு சொல்லி சொல்லி சொல்றார். ஆகையால கருத்மன் வேதத்துல பிரசித்தமான ஒரு பதம் இது. சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லப்படினால அந்த ஸ்ருதி பிரதிபன்னமாக இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை கூடியவர் மருத்பஞ்ச காதீச சத்யாதி மூர்த்தே மருத்பஞ்சகம் என்பதாக சொல்லப்படுகிறது. இங்க மருத்பஞ்சகம்னு சொன்னவன பிராணன் முதலிய ஐந்து காற்றுக்கள் அதுக்கு எல்லாவற்றுக்கும் அதிஷ்டான தேவதையாக இருந்துருக்க. ஆகையால அவ எல்லாத்தையும் அதிஷ்டானம் பண்ணிட்டு சத்யாதி மூர்த்தா சத்யஹா சுபர்ணஹா இப்படி எல்லாம் அந்த கருத்மானுக்கு திருமேனி அந்த பல மூர்த்திகள் உண்டு, உருவங்கள், அந்த வியூகமூர்த்தி அப்படிப்பட்ட எம்பெருமான். இப்ப சமாதம் சாமான்யமா சொல்லச்சு பிராணன் அபானன் சமானன் உதானன் உதான இப்படி ஐந்து சொல்லப்படுகிறது. அதுல வரச்சே இவ இந்த வாயுக்களுக்கெல்லாம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்னு மூர்த்தியாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். சத்யன் சுபர்ணன் கருட தாட்ச விஹகேஸ்வரன் இப்படி கருடஹா இப்படி அஞ்சு தேவதைகள் சொல்றது. பிராணாபான சமோனாதான வியான பிராணரூபிணஹா மத்தியஸ்திய ககேசிய பகி பிரகதிதா கிரமாது சத்ய சுபர்ணோ கருடஹா தாட்சிய விஹகேஸ்வரஹா பிராணன் அபானன் சமானம் உதானம் வியானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ரூபங்கள், காற்றினுடைய அஞ்சு ரூபங்கள், ஹிருதிப்ராணோ குதேபானஹான்னு ஹிருதயத்துல இருக்கச்சே பிராணம்னு சொல்றது. அதே மாதிரி குதத்துல வரச்சே அபானன்னு அதுக்கு விவகாரம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரே வாயுக்கே சரீரத்துல பல இடங்கள்ல இருக்கச்சே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற ஒரு விவகாரம் இருந்துருக்கு. இதுக்கெல்லாம் அதிதேவத்தையாக கருத்மான் இருந்துருக்கேதான். எப்படி இருக்கேன்னுக்க இங்க சத்திய சுபர்ண கருட தாட்சிய விஹகேஸ்வரர் சத்தியம் சுபர்ணன் கருடன் தாட்சியன் விஹகேஸ்வரன் ஐந்து ரூபங்கள். அந்த ஐந்து ரூபங்களால இந்த அஞ்சு காற்று வகைகளையும் அதிஷ்டானம் பண்ணிட்டு எழுந்தருள் இருந்திருக்கே சத்யாதிமூர்த்தே கருத்மன்னே கருத்மன்னே மிகச்சிறந்த ரக்கைகளை உடையவராக இருந்திருக்கிற ஹே கருடா கருடான்னு சொல்லச்சே வைணதேயர் சொல்லி சொல்றார். ஹே கருட ஜயதே உமக்கு மங்களம் உண்டாகட்டும், உமக்கு பல்லாண்டு என்று அந்த பல்லாண்ட வந்து சொல்லி சொல்ற. இப்படி ஜெய கருடம் சமக உமக்கு சமமாக நகச்சித்து யாருமே கிடையாது, உமக்கு சமானமாக யாருமே கிடையாது, நீர் ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக நீர் இருந்துருக்கு என்று கருத்மான கொண்டாடுற. நமகா, உமக்கு உம்மை பிரணாமம் செய்கிறேன், சேவிக்கிறேன்னு சொல்ற. அதோட புனஸ்தே நமகா, மறுபடியும் நமகான்னு சொல்ற. மறுபடியும் மறுபடியும் சேவிக்கிறது என்பது இது ஒரு வழக்கத்துல இருந்துருக்கு. ஆளுவந்தார் ஸ்தோத்திரத்துல கூட ஆளுவந்தார் சாதிக்கிற, நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக்கு பூமையே, நமோ நமோனந்த மகாவிபூதையே, நமோ நமோனந்த தயைக்க சிந்தவே என்பதாக. இப்படி ஒரு முறை நமஸ்காரம் பண்றதுன்னு இல்ல, இந்த பலமுறை நமஸ்காரம் பண்றதுன்றது ஒரு விசேஷத்துக்காக சொல்ல, அவளிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி அதிசயத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிறதுன்னு. இப்படி அந்த கருத்மான் விஷயத்துல பிரணாமங்களை பௌனஃபுண்ணேன சமர்ப்பிச்சு சுவாமி தேசிகன் சந்தோஷப்படுற இந்த தருணம் மூலமாக. இந்த தருணத்துல பார்த்தோம்னா அற்புதமான ஒரு இருக்கு, தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின்னு. இங்க ஹார ஹார தேவா தர்வீகராஹார தேவாதிபாஹார ஹாரின்னு அப்படின்னு இடத்துல இந்த ஹார ஹாரன்ற சப்தம் இருக்க, இந்த அக்ஷரங்கள்லாம் பௌனஃபுண்ணேன வந்து இது ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே மாதிரி கல்ப கல்பாந்த வாத்தூர்ல கல்போதயா நல்பன்றது, அந்த கல்ப கல்பாந்த கல்போதய அல்லப இப்படி இப்படி ஒரு சப்த சுவாரஸ்யங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த தருணத்துல அமைந்திருக்கிறதையும் நாம அவசியம் அனுபவிக்கணும். அப்பேற்பட்ட கருத்மானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.